வாசமிக்க மலர்களை கொண்டு வாசமிக்க இதயங்கள் பரிமாறிக்கொண்டோ என் நெஞ்சில் வாசம் செய்பவள் எங்கும் வாசம் செய்கிறார் எங்கோ வாசம் செய்கிறார். காதல் மீதிலோது காதல் காதல் கிளி எங்கே காதல் சொல்லி தந்த பாடல் தந்த கிளி நீ எங்கே தேசம் தாண்டி காதல் வந்தது மானே மானே காதல் தேடி கவிதை சொன்னது பூக்கள் தானே பூக்கள் தோறும் தேடி பார்க்கிறேன் எங்கே எங்கே பூவை போல வாடி போகிறேன் அன்பே அன்பே. காதல் மீதிலொரு காதல் காதல் கிளி எங்கே காதல் சொல்லி தந்த பாடல் தந்த கிளி நீ எங்கே. பெண்ணே உன்னை தினம் காண மனம் ஏங்கும் என்னை ஒரு பிள்ளை என எண்ணி வீடு எந்த மனம் தூங்கும் ஆணியாக இதயத்தை தந்தாயே காணாமல் ஏனோ நீ சென்றாயே. நானும் பாடு காதல் மீதிலொரு காதல் காதல் கிளி எங்கே காதல் சொல்லி தந்த பாடல் தந்த கிளி நீ எங்கே தேசம் தாண்டி காதல் வந்தது மானே மானே காதல் தேடி கவிதை சொன்னது பூக்கள் தானே. திருநாள் இல்லை நீ இல்லை தேடாமல் தான் இல்லையே உன் ஊர் இல்லை பேரில்லையே நீ பறந்த பாதை தானே வானம் எங்கும் தேடும் வானம் பாடி நான் அலைந்த சேதி எல்லாம் காற்று வந்து சொல்லும் உன்னை தேடி நேராக நீ வந்து சொல்வாயா நீ இல்லை என்றேனும் சொல்வாயா. நானும் பாடு காதல் மீதிலொரு காதல் காதல் கிளி எங்கே காதல் சொல்லி தந்த பாடல் தந்த கிளி நீ எங்கே தேசம் தாண்டி காதல் வந்தது மானே மானே காதல் தேடி கவிதை சொன்னது பூக்கள் தானே பூக்கள் தோறும் தேடி பார்க்கிறேன் எங்கே எங்கே பூவை போல வாடி போகிறேன் அன்பே அன்பே. காதல் மீதிலொரு காதல் காதல் கிளி எங்கே காதல் சொல்லி தந்த பாடல் தந்த கிளி தான் எங்கே